சனி காலையில தலைடி மோசம், எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டோம். மச்சு நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம். எனக்கு மச்சு வண்டிய திருப்பு, மப்பு வெறி இல்ல, இன்னும் ரெண்டு போத்துல இறக்கு. கிளாஸ்மேட் இப்போ கிளாஸ்மேட் ஆயாச்சு, வெட்டி பசங்க எண்டு ஊரே சிரிக்குது. வேணமெண்டு நினைத்தாலும் வேணமெண்டு தோணுது, சாராயத்தை தேடி மனம் அங்கும் இங்கும் பயது, உள்ளம் துடிக்கிறது, மண்டை வெடிக்கிறது, ஊரே சொல்லுது. நாங்க திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம், திருந்தத திருந்தத திருந்தத ஜெம்மம், நாங்க திருந்தத ஜெம்மம்.